உங்கள் புழக்கடை தோட்டத்து வரவியுள் உங்கள் புழக்கடை தோட்டத்து வரவியுள் உங்கள் புழக்கடை தோட்டத்து வரவியுள் செங்கடனி வாய்ந்து அம்பல் வாய்க்கும் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கடனி வாய் நிகழ்ந்து அம்பல் வாய்க்கும் காட் செங்கல் பொடி குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாக்ஷாக்ஷமாம் கருணயா கமலாநிவாண்யாம் கோதாமனன்ய சரண சரணம் ப்ரபத்யே நீலாங்கஸ்தனகிரிதடி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரஸ் சித்தமத்யாபயந்தி சோசிஷ்டாயாம் ஸ்ருஜனிகளிதம் யாபலாக்ருத்ய உந்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ. அஸ்மத் குருப்யோ நம. முதல் நாள் தான் எழுந்து வந்து எல்லாரையும் எழுப்புகிறேன் என்று சொல்லிச் சென்ற ஒரு தோழியினுடைய வீட்டிற்கு முன்னாலே நின்று அவளை எழுப்பும் பாசுரமாக இந்த உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள்ங்கிற பாசுரம் அமைகிறது. உங்கள் புறக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய்க் கூம்பினான். உள்ளே இருக்கிற பெண்ணை எழுப்புறா, எழுப்ப இன்னும் விடியவே இல்லை. அதுக்குள்ள இங்க வந்து ஏன் என் தூக்கத்தை கலைக்கிறேன்னு உள்ள இருக்கிற தோழி கேட்கறா. அதுக்கு இவா பதில் சொல்றா, இதோ பாரு செங்கழு நீர் புஷ்பங்கள் மலர்ந்து விட்டன, கருணைதல் புஷ்பங்கள் மூடிவிட்டன, இது பொழுது விடிந்ததற்கு அடையாளம் இல்லையா, எழுந்துரு அப்படின்னு சொல்றா. அதுக்கு உள்ள இருக்கிறவ பதில் சொல்றா, செங்கழு நீர் புஷ்பங்கள் மலர்ந்தது இருக்கட்டும், கருணைதல் புஷ்பங்கள் மூடினது இருக்கட்டும், நீங்க கையினால பிரிச்சு விட்டா அது பிரியறது, கையினால நன்னா குவிச்சு மூடி விட்டா அது மூடிக்கிறது, அதை வச்சுக்கிண்டு நீங்க அதை வலியனா அப்படி பண்ணதை வச்சுட்டு பொழுது விடிஞ்சு போச்சுன்னு நான் சொல்ல முடியுமா அப்படின்னு உள்ள இருக்கிறவ கேட்டா. அதுக்கு பதில் சொன்னா, நாங்க வெளியில இருக்கிற குளத்துல இருக்கிற புஷ்பத்தை சொல்லலம்மா, உன்னுடைய வீட்டுக்கு பின்புறத்திலே இருக்கே ஒரு குளம், அந்த புழக்கடையில இருக்கே ஒரு குளம், அங்க ஒரு தோட்டம் இருக்கு, அந்த தோட்டத்துக்குள்ள ஒரு குளம் இருக்கு, உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் அங்க அந்த கிணத்துல இருக்கிறதான இதை சொன்னேன்னா. உடனே அந்த உள்ள இருக்கிற தோழி சொன்னா, எங்களை முன்னம் எழு, நான் தான் உங்களை வந்து முன்னால எழுப்புறேன்னு சொன்னேனோனோ, அப்போ பொழுது விடிஞ்சிருந்தா நான் வந்து எழுப்பியிருக்க மாட்டேன். அதுக்கு வா சொன்னா, நீ வாய் வாயால சொல்றதுல என்ன, நீ நன்னா சொல்லிட்டு கூட்ட பொழுது விடிஞ்சு போச்சு, இன்னும் வந்து எங்களை எழுப்பலேன்னு நாங்க எழுந்துட்டு ஒவ்வொருத்தரா எழுப்பிட்டு வரோம், நீ எங்களை எழுப்ப இருக்க நாங்கள் வந்து உங்களை எழுப்பும்படியாகிறதே என்ன, அதனால எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும். நீ சரியான வாயாடிமா, எங்கள்கிட்ட நேற்றுக்கு என்ன சொல்லிட்டு போன, எங்களை வந்து முன்னால எழுப்புறேன்னு சொன்ன, இன்னும் நீ தூங்கின்னு இருக்க, தூங்கு மூஞ்சி. ஒருவேளை எங்களுக்கு ஒரு சந்தேகம், கிருஷ்ணனுடன் நீ எப்பொழுதும் சேர்ந்ததனாலே உனக்கும் அவன் சொல்றதான அந்த பொய் புரட்டு பித்தலாட்டம் இதுல அபியாசனம்னா ஏற்பட்டு கொடுத்தா, அதனால அவங்கிட்டேந்து இந்த பொய் சொல்றத நீ கத்துக்கிண்டியோ அப்படின்னு கேட்கிறா. நங்காய் நங்காய் பரிபூர்ணையே, நம்பிங்கிற பதத்துக்கு ஆண்பால் பதத்துக்கு பெண்பால் பதம் இந்த நங்காய் என்பது. பரிபூர்ணையே எழுந்திராய், நீ எழுந்துக்கோ. நான் ஆதாய், எங்களை எடுப்புறேன்னு சொல்லிட்டு வந்து இன்னும் நீ தூங்கின் இருக்கியே, உனக்கு லஜ்ஜை இல்லையா, வெக்கம் இல்லையா, ஏ வெக்கம் இல்லாதவளேன்னு கூப்பிடுறா. நான் ஆதாய், நான் உடையாய், நன்னா பேசுற மட்டும் வக்கணையா, இன்னைக்கு இன்னைக்கே பேசுற நல்ல நாவ பகவான் உனக்கு கொடுத்துருக்கான். நான் உடையாய், இந்த இனிமையான சொற்களை கொடுக்கிறதான அந்த நாக்கு இருக்கே, அது நமக்கு மட்டுமில்லை, அந்த ஹனுமானும் கூட பிராட்டி நம்ப முடியா, எப்படி நாம நடக்கிறதுன்னு யோசிச்சான். சுந்தரகாண்டத்தில் அந்த மரத்து மேலே உக்காண்டு அப்போதான் ராவணன் வந்து மிரட்டிட்டு, இன்னும் நான் கொடுத்த 10 மாசம் கெடுல, இன்னும் 2 மாசம் இருக்கு, அதுக்குள்ள நீ வந்து என்னை அடையலைன்னா ஒரு நாளைக்கு என்னுடைய காலை சுற்றுண்டியாக நீ ஆவாய் அப்படின்னு உன்னை பக்ஷணம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்போ அதை நினைச்சு இவ, சரி எப்படி இருந்தாலும் ராமன் வந்து நம்மளை, நம்ம எங்க இருக்கான்னே அவனுக்கு தெரியல போல் இருக்கு, அப்படி தெரிஞ்சாலும் இவ்வளவு கட்டுக்காவல் உள்ளதான இந்த லங்கா ராஜ்யத்துல, அதுவும் இந்த அரண்மனையை பிரவேசித்து என்ன மீட்டு கொண்டு போறதுங்கிறது ரொம்ப துர்லபமான காரியம், அதனால அது தற்கொலை சாஸ்திரங்கள நிஷித்தமா சொல்லியிருந்தா கூட, இந்த ராவணனாலே கொல்லப்பட்டு அவனுக்கு உணவாவதை காட்டிலும் நாமளே உயிரை மாச்சுக்கலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணி தன்னுடைய கூந்தலையே அந்த தூக்கு கயிறாக ஆக்கிறதுக்கு அவ முயற்சி பண்ணிட்டு இருக்கா. அப்போ இத பார்த்த ஆஞ்சநேயர் ரொம்ப மதுரமான தன்னுடைய வாக்கினாலே ராமச்சரிதத்தை சொல்றார். ஏன்னா லங்கையில ராமச்சரிதம் சொல்றவா யாரும் இல்லை. அப்போ அந்த ராமனுடைய மகிமையையும் அவனுடைய சரித்தங்களையும் ரொம்ப மதுரமான இனிய குரல்ல சொல்லுவோம். சொன்னா சீதைக்கு அடியேன் மேலே நம்பிக்கை வரும்னு ஆஞ்சநேயர் நினைச்சாராம். ஏவம் பகுவிதாம் சிந்தாம் சிந்தயித்வா மகாகபிஹி சம்ஸ்ரவே மதுரம் வாக்கியம் வைதேஹ்யவ்யாஜஹாரஹன்னு அங்கே சுந்தரகாண்டத்தில் வால்மீகி அத்தி அற்புதமாக சாதிக்கிறார். சரி, இப்போ உங்களுக்கு நான் என்ன செய்யணும்? ஏன் காலங்காத்தால விடியத்துக்கு முன்னால வந்து எங்க ஆத்துல முன்னால் நின்றுடுச்சு கூப்பாடு போடுறே, நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் இப்போன்னு கேட்கிறா. சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன், சங்கு சக்கரங்களை நம் கைகளிலே எப்பொழுதும் வைத்திருக்கும் பகவான் கிருஷ்ணன். நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் சீரார் சுடர்கள் இரண்டாய் சிவனாய் அயனாயானாய் கூறாராழிவன் சங்கேந்தி குடியேன் பால்வாராய் ஒரு நாள் மண்ணும் விண்ணும் மகிழவேனு. ஆரம்பத்தில் ஒன்பதாம் திருவாய்மொழி ஆரம்பிக்கும் போதே சொல்றார் நம்மாழ்வார். அப்படி அந்த எம்பெருமான் எப்படி இருக்கான், பஞ்சபூதங்களா நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய், அந்த கிரமம் கொஞ்சம் மாறி இருக்கே தவிர அந்த பஞ்சபூதங்களையும் அப்படியே சொல்றார். அது மட்டுமில்ல, சீரார் சுடர்கள் இரண்டாய், அந்த சூரியனாகவும் சந்திரனாகவும் நீயே இருக்கே. ஏ எம்பெருமானே, சிவனாக நீயே ஆனாய், பிரம்மனாக நீயே ஆனாய் அப்படின்னு சிவனாய் அயனானாய் அப்படின்றார். அப்புறம் ரொம்ப கூர்மை பொருந்தியதான மிக சிறந்ததான அந்த ஆழி சுதர்சனம் என்கிற சக்கரத்தையும் வெண் சங்கத்தையும் பாஞ்சஜன்யம் என்றதான வெண் சங்கத்தையும் நீ எப்பொழுதும் கைகளிலே தரித்து கொண்டிருக்கிறாய். அப்படிப்பட்ட நீ என் பக்கலிலே வாராய். அடியன் எப்படிப்பட்டவன், மகாபாபி, ரொம்ப கொடியன். ஏன்னா ஒரே ஒரு நாள் வந்து இந்த மண்ணுலகம் விண்ணுலகம் மகிழும்படியாக நீ எனக்கு சேவை சாதி அப்படின்னு கேட்கிறார். இது பகவான்கிட்ட ஏன் இப்படி பிரார்த்திக்கிறார்னா, எம்பெருமான் இவர் முன்னால நின்று சேவை சாதிச்சான்னா அவனுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை இவர் கண்ணால பார்த்தாருன்னா இவர் பாகமெல்லாம் போடும். அப்புறம் அவன் என்ன மோஷம்ங்கிறது, தானே மோஷத்துக்கு போடுவார். அதனாலே அந்த எம்பெருமான்கிட்ட இப்படி பிரார்த்தனை. இது மட்டும் இல்லை, அந்த நம்மாழ்வார் மோக்ஷம் அடையறதுக்கு எம்பெருமானை எப்போ எப்படிலாம் சொன்னார்னா அது அதி அற்புதமாக இருக்கும். பாவி நீ என்று ஒன்று சொல்லாய் பாவியேன் காண வந்தேன் வரும் ஒரு பாசுரத்தில். ஏ நம்மாழ்வாரே, நீர் பாவி, உம நான் பார்க்க வரமாட்டேன், உமக்கு நான் காட்சி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு என் எழுத்தாப்புல வந்து ஒரு வார்த்தை சுருட்டு கூடன்ற. ஏன்னா அந்த எம்பெருமான் வந்து இவர் முன்னால ஏ நம்மாழ்வாரே நீர் பாப்பி அதனால உமக்கு காட்சி கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அவன் திவ்யமங்கள விக்கிரகத்தை சேவிக்கலாமா, அவன் திருவடியை சேவிக்கலாமா? சேவிச்ச இப்ப இவருக்கு மோட்சம் தானா வந்துடுறது, அந்த எம்பெருமான் என்ன கொடுக்கறது? இதனால நிறைய இடங்கள்ல நம்மாழ்வார் இந்த இதை அதே மாதிரி அந்த கொடுவினை பலிகள் வல்லையாய்ங்கிறதான அந்த 9-ஆம் 2-ஆம் திருவாய் மொழி இருக்கே, அதில் அந்த 10-ஆம் பாசுரமாக சொல்லுவார், மலர் மகள் மற்றும் நிலமகள் பிடிக்கும் மெல்லடியை கொடுவினை அடியேனும் ஒரு நாள் பிடித்திட கோவுதல் வருதல் செய்யாயேன். அப்படி ஒரே ஒரு நாள் என்னை வைகுண்டத்துக்கு கூட்டின்னு போய் எந்த உன்னுடைய கூட்டறிய திருவடிகளை, தாமரை போன்ற மிருதுவான திருவடிகளை அந்த ஸ்ரீபிராட்டி பூபிராட்டி நிலை பிராட்டி எல்லாம் அப்படியே வருடி பிடிச்சு விடுறாளோ, அத ஒரே ஒரு கிஞ்சித் காலம், ஒரு சும்மா கொஞ்ச நாடியாவது நான் பிடிச்சுடும்படியா எனக்கு நீ அருள் பாலியன்னார். ஏன்னா வைகுண்டத்து போயிட்டா நச்சபுனராக நச்சபுனகா ஆவர்த்ததே நச்சபுனகா ஆவர்த்ததேன்னு சாஸ்திராதிகள சொன்ன மாதிரி திரும்பி வர வேண்டாமோனோ, அப்புறம் அங்கேயே தங்கி விடாமே. அதனால என்ன ஒரே ஒரு தரம் கூட்டு உன் திருவடியை அவ பிடிக்கிற மாதிரி நீயும் பிடியேன் நம்ம ஆழ்வாரேன்னு சொல்லுன்னு என் பெருமான்கிட்ட விஞ்ஞாபனம் பண்ற. இப்படி நிறைய இடத்துல எனக்கு மோட்சம் வேண்டாம், ஒரே ஒரு நிமிஷம் உனக்கு நான் அது பண்றேன்னா அது எங்க உத்தேசம் அங்க என்னன்னா தான் மோட்சம் அடைய வேணுங்கிற அந்த ஒரே நோக்கு. பெரிய திருமொழியில இந்த சங்கு சக்கரங்களை எம்பெருமான் இது இன்னார் என்னறியேன் அன்னே ஆழியோடும் பொன்னார் சாருங்கமுடைய அடிகளை இன்னார் என்னறியேன். எம்பெருமானே நீ எப்படிப்பட்டவன்னு நான் தெரிஞ்சுக்கல, ஏன்னா சங்கு சக்கரங்களை வச்சுட்டு இருக்கே, நீ இப்படிப்பட்டவன் இத்தகையவன் என்னால எவ்வளவு முடிஞ்சாலும் எத்தனை சாஸ்திரங்களை வாசிச்சாலும் உன்னுடைய புகழ சொல்ற எத்தான சரித்திரங்களை நான் திரும்ப திரும்ப திரும்ப வாசிச்சாலும் என்னால உன்னுடைய குணம் இத்தகையது அப்படி உன்னுடைய சுரூபம் இத்தகையதுன்னு என்னால ஒரு காலம் புரிஞ்சுக்க முடியலையே, நான் என்ன பண்ணுவேன். பெரியாழ்வாரும் பல்லாண்டிலே தீயில் புரிகின்ற செஞ்சுடராழி திருத்து சக்கரத்தில் அப்படின்னார். அப்போ அங்கேயும் சங்கு சக்கரத்தை எம்பெருமான் கைகளிலே ஏந்தி கொண்டிருப்பதை அந்த சங்கு சக்கரங்களை தான் முதல்ல கூப்பிடுறா திரௌபதி தாம்பரபுத்தி பண்ணும் போதும். சங்க சக்கர கதாபாணி துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதாம்னு இப்படி இந்த சரணாகதர்களை காப்பாத்துறது எதுன்னா அந்த சங்கு சக்கரத்தை கையில வச்சுருக்கிற அந்த எம்பெருமானை தவிர வேறு யாரும் இல்லை. பங்கைய கண்ணனைப்பாட பங்கைய கண்ணானைப்பாட பங்கைய கண்ணனைப்பாட தாமரை போன்ற கண்கள் உடையவனை பாட. இவாளுக்கு தாமரை போல கண்களை உடையவன் யாரு? அந்த சாக்ஷாத் கிருஷ்ணன் தான். அதனால அவனை பாட. விடுவேனோ என் விளக்கை என் ஆவியை நடுவே வந்து உய்ய கொள்கின்றநாதனை தொடுவே செய்து இளாச்சியர் கண்ணினுள் விடவே செய்து விழிக்கும் பிரானையேன்னார். முதல்ல ஏழாம்பத்திலேயே நம்மாழ்வார் இப்படி சாஸ்திரங்கள்லயும் கப்யாசம் புண்டரீகாட்சம்னு இந்த யாதவ பிரகாசர் இது கோத்தி பிருஷ்டத்தை மாதிரி இருக்கும், குரங்கனுடைய பிருஷ்டபாகத்தை மாதிரி இருக்கு கண்ணுன்னு சொன்னா அப்படியே கலங்கி போயிடுச்சு பாஷ்யக்காரர். இப்படி அபார்த்தம் பண்றாருன்னு அதை எதிர்த்து இந்த மாதிரியா சொல்றதுன்னு கேட்ட உடனே இவருக்கு இவர் மேல வெறுப்பு வந்து இவன் பிற்காலத்துல நம்மளையே தூய் சாப்பிடுவான், அதனால இவனை உசுரோடையே வச்சிருக்கப்படாதுங்கிறதான எண்ணம் அந்த யாதவ பிரகாசருக்கு ராமானுஜர் மேல அப்படி ஒரு வெறுப்பை கொடுத்துதான் அப்படின்னு குரு பரம்பரையில நாம பார்க்கிறோம். மேலும் இந்த எம்பெருமானுடைய கண் எப்படி இருக்கு? அது தாமரை கண்கள். தாமரை கண்ணனை விண்ணோர் பரவும் தலை மகனை துழாய் விரை பூ மருவு கண்ணி எம்பிரானை பொன்மலையை நாம் அருவி நன்கு ஏத்தி உள்ளி வணங்கி நாம் மகிழ்ந்தாட நாவலர் பாமருவி நிற்க தந்த பான்மையே இவள்ளலேனர். இரண்டாம்பத்து ஆறாம் திருகாய் மொழியில இத ஜிதந்தே ஸ்தோத்திரம்னு திருவாராயணத்துக்கு அப்புறம் நாம சோத்திர பாடமா தினம் அனுசந்திக்கிறோமே அதுல ஜிதந்தே புண்டரீகாட்சன்னு ஆரம்பமே அந்த புண்டரீகாட்சனுடைய அந்த பங்கைய கண்ணானை தான். எந்த அம்புய தொழிலங்கும் மறுகோணமிசை வண்பணிலம் தீரி வளைவில் வளைவாய் முசலும் தென்கையில் அங்குசம் சீர்த்திகழும் கதை செங்கமலம் எண்படை ஏந்தி நின்னாரெழிலடியவனேன்னு அந்த எட்டு ஆயுதங்களை எம்பெருமான் ஏந்தி நின்ற அழகை இங்கே பரமதபங்கத்திலே நம் சுவாமி தேசிகன் பறக்க வெளியிடுகிறார். அது மட்டுமல்ல, அவருடைய இரகசிய திரையசாரம் போன்றதான நல்ல பிரௌடமான கிரந்தங்களிலும் மற்றும் தேசிய பிரபந்தத்திலும் புண்டரீக உயர்த்த புராணனார்னு அந்த எம்பெருமானுடைய கண்ணழகிலே ஈடுபட்டு அப்படியே நெக்குறி சாதிக்கிறார். சங்கு தங்கு உங்கை கொங்கை தங்கலொற்றவன் அங்கமங்க அன்னு சென்னடத்தெறிந்தாழியான் கொங்கு தங்கை வார்குடல் மடந்த மார்குடந்த நீர் பொங்குதன் குடந்தையுள் கிடந்த புண்டரீகனேனு திருச்செந்தவரத்திலையும் திருமிழ் செய்கிறான். அந்த ஆறாமுதனுடைய திருக்கண்களை அத்தி அற்புதமா அனுபவிக்கிறார். ஊதுமத்தீங்குடற்கே உயேன் நான் அது மொழிந்திடையிடத்தஞ்சை கோல தூதுசை கண்கள் கொண்டு ஒன்னு பேசி தூமழிசைகள் கொண்டு ஒன்னு நோக்கி பேதுருமுகம் செய்து நொந்து நொந்து பேதை நெஞ்சரவரப்பாடும் பாட்டை யாது முந்தருகிலம் அம்ம அம்ம மாலையும் வந்தது மாயன்வாரான்னு அந்த நாயிகா பாவத்தில் திருவாய் மொழியிலே அந்த பராங்குச நாயகி அந்த நாயகனை எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றமடைகிறார். சாயங்காலமும் வந்துடுச்சு மாலையும் வந்தது மாயன் வாரான் என்னை இப்படி பண்ணிட்டு போயிட்டானே அந்த மாயன் இன்னும் வரலையேன்னு அங்கே அவருடைய மனசானது நிர்வேதப்படுறது. இப்படி அவனுடைய கண்களை ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் அத்தி அற்புதமா அனுபவிக்கிறார். அதே தான் ஆண்டாலும் இங்கே பங்கைய கண்ணானை பெருமாளினுடைய உந்தி கமலம் அதிலேருந்து பிரம்மா அந்த தாமர புஷ்பத்தில் பிரம்மா ஆவிர்வாவம் அதில் அந்த பிரம்மா தாமர புஷ்பத்து மேலே உக்காண்டிருக்கான். அந்த தாமர புஷ்பம் எம்பெருமான பார்க்கறது பார்த்தா ஒரு கண் சூரியன் மாதிரி இருக்கு இன்னொரு கண் சந்திரன் மாதிரி இருக்கு. முதல் பாசுரத்திலேயே கதிர்மதியம் போல் முகத்தான்னு பார்த்தோமோனோ அப்போ சூரியன் மாதிரி ஒரு கண் சந்திரன் மாதிரி ஒரு கண் இருக்கு. இது ஒரு கண்ணை பார்க்கறது வலக்கண்ணை பார்க்கறது சூரியன் மாதிரி இருக்கு. ஓஹோ சூரிய உதயம் ஆயிடுத்து அப்படின்னு அந்த தாமரை நன்னா பல பலன்னு விகசிக்கிறதான் அப்படியே மலர்றது. கொஞ்ச நாள் கழிச்சு மறுகண்ணை பார்க்கறது எம்பெருமானுடைய இடக்கண்ணை பார்க்கறது. இடக்கண்ணை பார்த்த உடனே அது சந்திரன் மாதிரி குளிச்சுருந்துன்னா ஓஹோ சூரியோதயம் சூரிய அஸ்தமனாயி சந்திரோதயம் ஆயிடுப்போ அப்படின்னு அந்த தாமரை ராத்திரியில் மூடிக்குமோனோ அந்த மாதிரி அப்படியே கவிச்சு மூடிக்கிறது. இது இப்படி இந்த கண்ணை பார்க்கும்போது திறக்கிறது அந்த கண்ணை பார்க்கும்போது மூடுறது இந்த சீரியல் பல்பு வேலை அணைஞ்சி அணைஞ்சி எரியுமே அந்த மாதிரி இந்த பிரம்மாவை உள்ள உட்காண்டிருக்காரு அந்த தாமர புஷ்பம் என்ன பண்ணித்தான் மூடி மூடி திறந்துதான். அது பிராணாவசையாக இருந்துதான் பிரம்மாவுக்கு. இத ரசமா நம்ம பெரியவள்லாம் சொல்லுவா. ஆங்கு மலரும் குவியும் ஆளுந்திவாய் ஓங்கு கமலத்தின் ஒன்போது ஆங்கை திகிரி சுடரென்னும் வெண்சங்கம் வானில் பகருமதி என்னும் பார்த்துன்னு மூணாம் திருவந்தாதியிலே அதி அற்புதமா சாதிச்சார். தாமரை கண்ணனை நினைத்து பாடுகின்றதான இந்த கோபிகளின் ஒலியானது பாடுற சப்தமானது அந்த தயிர் கடைகின்றதான மற்ற கோகுலத்தில் இருக்காளா கோகுலத்தில் எல்லா கோபிகளும் தயிர் கடைகிறாளா அந்த தயிர் கடையிற சப்தத்துடன் இதுவும் சேர்ந்து எல்லா அமங்கலங்களையும் போக்கித்தான் இந்த ஒலியானது ஸ்ரீகோயில் வைகுண்டம் வரைக்கும் எட்டித்து பரவித்துன்றார். அதை விஷ்ணு புராணம் அத்தி அற்புதமா சொல்றது. உத்காயதி நாமரவிந்தலோச்சனம் பிரஜாங்கனானாம் திவமஸ்பிருசத்வனிஹி ததங்கச்ச நிர்மன்னத சப்தமிஸ்ருதா நிரஸ்யதே ஏன திசாமமங்களம். இப்படி அந்த பங்கைய கண்ணானை பாடுன்னு சொன்னது. இப்படி ஒரு அந்யாபதேசத்தை கிஞ்சித் வச்சுக்க வேண்டியது. அதுக்கு மேலே சுவாபதேசம், இந்த உங்கள் புழக்கடைங்கிற பாசுரத்தினாலே ஆண்டாள் பாகவத சமுதாயத்துக்கெல்லாம் கடவராய் ஞானம் பக்தி வைராக்கியம் இவைகளிலே பரிபூர்ணரான ஒரு பாகவதோத்தமரை எழுப்புவதாக அமையும் பாசுரம் அப்படின்னு சுவாபதேசத்தை பெரியவா சொல்றா. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினான். இது ஆகாரத்ரய விசிஷ்டரானவர்கள் நித்தியம் ஜபம் பண்ணும் திருமந்திரத்தின் மத்தியே வர்த்திக்கின்ற நமசிலே பாரதந்திரியம் பிரகாசமாகி சுவாதந்திரியம் அடியறது. இப்போ கதிர்மதியம் போல் முகத்தான்னு சொன்னமா, அப்போ அந்த ஒரு புஷ்பம் மலர்றது, செங்கழநீர் புஷ்பம் மலர்றது, கருணைதல் புஷ்பம் மொட்டிக்கிறது மூடிக்கிறது. அப்போ இது திருமந்திரத்தில் மத்தியத்தில் நமசு இருக்கா, அந்த மத்திய பதமான நமசு என்ன சொல்றது, நமஹா எனக்கு நான் சுதந்திரன் அல்ல அப்படிங்கிறத சொல்றதா. இப்போ சுதந்திரம் அல்லன்னு உடனே என்ன நமக்கு தோணும், நாம பரதந்திரம்ங்கிறது பிரகாசமாகுமா, அப்போ சுவாதந்திரியம் மூடிக்கிறது பாரதந்திரியம் விகசிக்கிறது அப்படின்னு இந்த உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழி நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினஹான்ங்கிறதுக்கு நம்ம பூர்வாச்சாரியால் அதி அற்புதமா அர்த்தம் பண்றார். புழக்கடை தோட்டம்ங்கிறது இங்கே சாக்ஷாத் திருமந்திரமே, அந்த மூலமந்திரம்னு சொல்றோமே அந்த மூலமந்திரம்தான் அந்த திருவெட்டெழுத்து அஷ்டாட்சரம் இருக்கே அதுதான் புழக்கடை தோட்டம். அதிலே இருக்கிற வாவி அந்த நமசு, அந்த நமசு செங்கழுநீர் அங்கே பாரதந்திரியமாகவும் ஆம்பல் சுவாதந்திரியமாகவும் இருக்கு. செங்கல் பொடி கூரை வெண்பல் கவர்த்தவர். இப்போ அந்த அந்யாபதேசத்தில் இது காலத்தை கருதி அதை விட்டுட்டு வந்துட்டோம். அதாவது செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் செங்கிடுவான் போதந்தார்னு. செங்கல் பொடிக்கூரைனா அந்த செங்காமட்டை, அதாவது செங்கலை பொடி பண்ணி அது எப்படி இருக்கும் காவி, அந்த காஷாயம் முடித்தின் இருக்கிற அந்த சந்நியாசிகள்னு அர்த்தம். அது அந்த சந்நியாசம் காவி உடுத்தின் இருக்கிற சந்நியாசிகள் எப்படி இருக்கா அப்படின்னா, வெளுப்பான பற்களையுடையவர்கள், வெண்பல் தவத்தவர்னா வெளுப்பான பற்களையுடைய தபோனிஷ்டர்கள் அவர்கள். அந்த சந்நியாசிக்கு நாலு வெள்ளை ரொம்ப முக்கியம், அது கூட சேர்த்து இன்னொரு வெள்ளையும் முக்கியம். அதாவது அவ தாம்பூலாதிகளை உபயோகிக்காதனால, ஏன்னா முதல் முடிவாசிரமத்தா இருக்கு சந்நியாசிக்கும், அதுக்கப்புறம் பிரம்மச்சாரிக்கும், அதாவது பூனல் ஆயிடுத்து பூனல் போட்டாச்சு இன்னும் கல்யாணம் ஆகலை அவன் பிரம்மச்சாரின்றமோனோ, அந்த பிரம்மச்சாரிக்கும் அந்த நான்காவது ஆசிரமத்தில் இருக்காள் அந்த சன்னியாசி, அவ ரெண்டு பேருக்கும் தாம்பூலம் கிடையாது, வெத்தலை பாக்கு போட்டு விடாது. அதனால அவ பல்லு எப்போதும் காவி ஏறாம வெள்ளையா இருக்கணும். அதுக்கப்புறம் அவ நாலு இழை, அதாவது மூணு இழை கொண்ட ஒரு பூனல், நம்மள இப்போ பிரம்மச்சாரியெல்லாம் போட்டுக்கிறாரு மாதிரி. இப்போ நாம்பளும் கிரகஸ்தா என்ன பண்ணுறோம், ரெண்டு மூணு இழை கொண்ட பூனல் போட்டுருக்கோமா, அதே மாதிரி சன்னியாசிகள் ஒரு மூணு இழை கொண்ட புனல் போட்டுப்பா, அதுக்கப்புறம் ஒரே ஒத்த இழையே உள்ள இன்னொரு புனல் போட்டுப்பா. அதனால நாலு இழை மொத்தம் அவளுக்கு, நமக்கு கிரகஸ்தாளுக்கெல்லாம் ஆறு இழை. அந்த நாலு ஏழை கொண்ட பூனல் கூண்டிருக்காடா, பூனல் வெள்ளையா இருக்குமா, அதனால பல்லு வெள்ளையா இருக்கணும். அவ சாத்தின் இருக்கிற உபவீதம் இருக்கே, அந்த யக்னோபவீதம் இருக்கே, அது வெள்ளையா இருக்கணும். அப்புறம் திருதண்டம் வச்சுட்டு இருக்காளோனோ, அந்த திருதண்டத்துல மேல ஒரு கொடி கட்டியிருப்பா, துவஜம்னு சொல்லுவா. அந்த துவஜம் நல்ல வெள்ளை துணியில் இருக்கும், அதனால அந்த துவஜம் வெளுப்பா இருக்கும். அதுக்கப்புறம் அவ ஊர்ந்து குன்றமா துவாச குன்றங்கள் தங்களுடைய திருமேனியில சாத்துட்டு இருக்காளோனோ, அந்த திருமண் வெள்ளையா இருக்கும். இப்படி பல்லு வெள்ளை, பூனல் வெள்ளை, அந்த திருதண்டத்தில் இருக்கிற துவஜம் வெள்ளை, அவாசம் இட்டுருக்கிற திருமண் வெள்ளை, இந்த நாலு வெள்ளையும் சரிவர இருந்ததுன்னா அவளுடையதான மனசும் வெள்ளையா இருக்கும். மனசு வெள்ளைன்னா என்ன அர்த்தம் என்ன, மனசு திரிகுணத்துக்கு ஆசிரியம். அங்கே சத்துவகுணம் வெள்ளை, ரஜோகுணம் சிறப்பு, தமோகுணம் கருப்பு. இப்போ வெள்ளை உள்ளம்னு சொன்னாலே என்ன, அவளுக்கு சத்துவகுணம் இருக்கு, சத்துவம் அப்படியே உள் மனசுல நிரம்பி இருக்குன்னு அர்த்தம். அப்படி இந்த சன்னியாசிகள் எல்லாம் சத்துவகுணம் பொருந்தியவர்கள், அதனால அவள் மனசுல ரஜோகுணம் இல்லை, தமோகுணம் இல்லை, சுத்த இந்த பரிபூர்ணமான அந்த சத்துவகுணமே நிரம்பியிருக்கு, அதனாலே அது வெள்ளையா இருக்கு. அதனாலதான் நாலு வந்தா தானா அஞ்சாகும் வரும். இத சுவாமி தேசிகன் பாஷ்யக்காரரை பற்றி ஒரு யதிராஜ சப்ததின்னு 74 பாசுரங்கள் ஸ்லோகங்களை பண்ணார். அதுல 11 ஸ்லோகமா பிரணாமம், 10 ஸ்லோகமா பிரணாமம், லக்ஷ்மண முனிஹி பிரதிகிண்ணாது மாமகம் பிரசாதயத்தி யத் சூக்தி ஸ்வாதீன பதிகாம் ஸ்ருதிம்னு அவருடைய தனியனை பறக்க பேசிட்டு, அதுக்கப்புறம் இந்த பாஷ்யக்காரர் எப்படிப்பட்டவர் தெரியுமா அப்படிங்கிறத சொல்றார். உபவீதி நமூர்தகுன்ற வந்தம் த்ரிஜகத் புண்ணியபலம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகதி சாத்தவாகமீடே சிகையா சேகரிணம் பதிஞ்சதீனாம். அதாவது மற்ற வைஷ்ணவ சன்னியாசிகளுக்கும் விசிஷ்டாத்வைத்தை சேர்ந்த நம்ம வைஷ்ணவ சன்னியாசிகளுக்கும் என்ன வித்தியாசங்கிறத, என்ன வேறுபாடுன்றத அத்தியற்புதமா சாதிக்கிறார். முதல்ல உபவீதினம், நம்ம சன்னியாசிகளுக்கு புனல் கூட்டுருக்கான் முன்னே சொன்னேன் நேடியே, அந்த மாதிரி நாலு இழை கொண்ட அந்த யஜ்ஞவேதம் சாத்திட்டு இருக்கா. இதே அத்வைத துவி சன்னியாசிகளை பார்த்தேன்னா அவ புனல் அறுத்து போட்டுவா. அத சுவாமி தேசியன் ஒரு இடத்துல ரொம்ப இஷ்டமாகவே சொல்றார், நீ பிராமணனே இல்லைன்னு. ஏன்னா பிராமணனுக்கு அடையாளம் பூனல், அந்த பூனலே அறுத்து போட்டார், அதனால உன்னை பிராமணன் எப்படி சொல்றது அப்படின்றார். அப்படி இங்கே நம்ம சன்னியாசிகள் மற்றவர்களைப் போல் அந்த பூனலை துறக்காதவர்கள், அதனால உபவீதினம். அவளை மாதிரி திரியக்குன்றம் இல்லை, அதாவது பட்டை அடிச்சுக்கிறாள் அது மாதிரி இல்லை. நம்மளது ஊர்த குன்றம், மேல் நோக்கி செல்வதான குன்றத்தை அணிந்தவர்கள் நம் சன்னியாசிகள். அதுவும் பாஷ்யக்காரர் மேல் நோக்கிய குன்றத்தை அணிந்தவர்கிறத இந்த இடத்துல ஊர்த குன்றவந்தம். இந்த மூன்று லோக பலத்தை தன்னுடையதான தண்டத்திலே, திருதண்டத்திலே, நமக்கு தான் திருதண்டம், அத்வைத சன்னியாசி ஏகதண்டியும்பா. அப்போ கையில் ஒரே ஒரு குச்சி, அது அந்த கோட்டு குச்சின்றால. அந்த கிராமங்கள்லாம் நெல் அப்படி போர் அடித்ததுக்கப்புறம் அந்த இதை வைக்க போர் போடுவான், அது மேலே காற்றுல பறக்காத இருக்கிறதுக்கு பிஞ்சாலத்தை குட்டி அமுக்கி அதை அப்படியே ஒரு குச்சியை வச்சுன்னு தட்டி தட்டி தட்டி சரிச்சு இது விடுவான். அதுக்கு தலை கூட்டுறதுன்னு பேர். அந்த தலை கூட்டுறதுக்கு ஒரு குச்சியை வச்சு, நீ கோட்டு குச்சியை வச்சு எழுப்பி விடுறானோ, இல்லை நம்ம தினம் மடியாக உலத்துறதுக்கு மேலே ஒரு குச்சியை வச்சுட்டு வேஷ்டி புடவையெல்லாம் உலத்துறால, அந்த மாதிரி ஒரு குச்சி, அது ஏகதண்டம். ஆனால் நம் சன்னியாசிகள் அப்படி இல்லை, திருதண்டம். அவாம் திருதண்டினே பேருவா இருக்கு. அதனால மூணு தண்டத்தை கையில வச்சுருக்காளாம். அதனால திருஜகத் புண்ணியபலம் திருதண்டஹஸ்தம். அத மட்டுமில்ல, இந்த சரணாகதிய உலகம் முழுக்க பரப்புறோம். சரணாகதி சாத்மபாகி மீடே தன்னை ஆண்டின சிஷ்யாளுக்கெல்லாம் இப்போ ஐசிங்கரோ ஆண்டவனோ என்ன பண்றா, சிஷ்யாளுக்கெல்லாம் பிரபத்தி பண்ணி வைக்கிறாளா, அவளுக்கெல்லாம் பரநியாசத்தை பண்ணி வைக்கிறாளா, அவள்லாம் மோட்சம் அடைகிறதுக்கு ஒரு வழிகாட்டுறாளோனோ, அதுதான் அங்க சொன்னார். சரணாகதி சாத்மபாகமீடே சிகையாசே கரிணம் பதிமியதீனாம். அப்போ நம்ம சன்னியாசிகளுக்கெல்லாம் குடிமை உண்டு, இதே அத்வைய சன்னியாசிக்கெல்லாம் முண்டனம், அதாவது தலையை மொட்டை அடிச்சு விடுவா. நம்ம சன்னியாசிகளுக்கு குடிமை வச்சுருப்பா, சிகையா சேகரிணம், அந்த குடிமைய நன்னா முடிஞ்சு போட்டுருப்பாளாம், அதனால முடிஞ்சிருந்திருப்பா அப்படின்னு அத்தி அற்புதமா. மற்ற சன்னியாசிகளை காட்டிலும் எங்க விசிஷ்டாத்வைதத்தை சேர்ந்த அந்த வைஷ்ணவ சன்னியாசிகள் எவ்வளவு வேறுபட்டவர்கள்ங்கிறத உபவீதினம் ஊர்தகுன்றவந்தம் திரிஜகத் புண்ணியபலம் திருதண்டஹஸ்தம் சரணாகத சாத்தவாகமீடே சிகையா சேகரிணம் பதிம் யதீனாம்னு, இந்த யதிகளுக்கெல்லாம் பதியாக, யதிபதியாக, யதிகளுக்கெல்லாம் ராஜராக, ராஜனாக, யதி ராஜனாக எங்க பாஷ்யக்காரர் இருக்கார்னு அந்த பாஷ்யக்காரரை அப்படி உத்கோஷிக்கிறார் சுவாமி தேசிகன் இந்த யதிராஜ சப்ததி 11வது ஸ்லோகத்தில். இந்த இடத்துல கொஞ்சம் அபிப்பிராய பேதங்களும் உண்டு. இந்த செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர்னு சொல்றாளே, அவ சைவ சன்னியாசிகளா அல்லது வைஷ்ணவ சன்னியாசிகளா அப்படின்றதான ஒரு சந்தேகம் வந்துச்சு. அதுல எம்பார் எம்பார்ன மகாச்சாரியர் இது சைவ சன்னியாசிகளை தான் சொல்லியிருக்கு, நம்ம சன்னியாசிகளை சொல்லலேங்கிறது அவர் பட்சம். ஆனா திருமல நம்பிங்கிற ஆச்சாரியருடைய அபிப்பிராயம் என்னன்னா, இது வைஷ்ணவ சன்னியாசிகளை தான் சொல்றதுன்னு. அதுக்கு பிரமாணமா அவர் என்னத்தை காட்டுறாருன்னா, பின்னால் அவரை புள்ளரையன் கோயில்ங்கிறதான பதம் வருதோனோ, அந்த புள்ளரையன் கோயில்ங்கிறதான பதத்தை காண்பிக்கிறார். அதாவது அந்த கருடாழ்வாரின் சன்னதி இருக்கு, அதுக்கு எதிர்த்தாப்புல எம்பெருமான் சன்னதி. எங்க எம்பெருமான் சன்னதி இருந்தாலும் எதிர்த்தாப்புல அந்த கருடாழ்வானுடைய சன்னதி. பரமாத்மனி யோரத்தா விரத்தோ அபரமாத்மனி சர்வேஷணாவி நிர்முக்தா சபைக்ஷம் போத்து மருகதி. எவன் அதாவது இந்த பாரஸ்பத்திய ஸ்மிருத்தின்னு ஒரு ஸ்மிருதி, அந்த ஸ்மிருதியில வர ஸ்லோகம் இருக்கு. என்ன சொல்றது, எவனொருவன் பரமாத்மாவிடம் மட்டுமே ஆசை வைத்து அந்த புத்திரேக்ஷனை வித்தேக்ஷனை தாரேக்ஷனைன்னு இந்த மூன்று இதையும் தியாகம் பண்றானோ விட்டுடுறானோ, அவனே நிஜமாக சன்னியாசி ஆவதற்கு யோகியனாகிறான். அவனுக்கு யோகிதை எப்பதான் வருது, இப்பவும் பார்த்தேன்னா ஜலத்தில் நின்றுண்டு அந்த சன்னியாசம் வாங்கிக்கிறாளே, அப்போ போய் சேவிச்சேன்னா தெரியும். அப்போ என்ன சொல்றா, அந்த புத்திரேக்ஷனை வித்தேக்ஷனை தாரேக்ஷனைன்னு, நான் என்னுடைய புத்திரர்களை விட்டேன், தனம் முதலான சௌகரியங்களை விட்டேன், பத்னியை விட்டேன் விட்டேன் விட்டேன்னு சொல்லுவா. அத அந்த சன்னியாசி ஆறத்துக்கு அதுதான் யோகிதை, அதுதான் முதல் தகுதி. அந்த தகுதியை கொண்டவர்கள் இந்த செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர். தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார். அப்போ சங்கூத போறான்னா, சங்கூத போறான்னா அது அச்சான்யம் இல்லையோ, சங்கூதியாச்சா அப்படின்னு கேட்டாலே அவன் பூட்டானான்னு அர்த்தம். இங்க சங்கூதுவத்துக்கு போறான்னா, எம்பெருமான் மேலே காதல் உள்ளதாலே எப்படி ஆண்டாள் அந்த சங்கத்தை தன்னுடைய காதலுக்கு வீட்டாக நினைக்கிறாளோ, கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தி திருக்குமோ மறுப்பொசித்தமாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்பற்று கேட்கின்றேன் சொல்லாடி வெண் சங்கேன்னு அந்த சங்கத்தை அப்படி ஐயோ சங்கே சொல்ல எம்பெருமானுடைய வாய்ச்சுவை எப்படி இருக்கும், எம்பெருமானுடைய வாயினுடைய மனம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத அந்த சங்குதானே சொல்லணும். ஏன்னா இந்த சங்குக்கும் சக்கரத்துக்கும் வித்தியாசம் பார்த்தேன்னா, சக்கரம் வலக்கையில் இருக்கு, எம்பெருமான் துஷ்டர்களை நிரசனம் பண்ணும்போது அதை ஏவறான், அது அவனை விட்டு பிரிஞ்சு அந்த துஷ்டனை சம்ஹாரம் பண்ணிட்டு திருப்பியும் வந்து எம்பெருமான் திருக்கரங்களில் உட்காந்துக்கிறது. ஆனால் சங்கம் அப்படி இல்லை, அது எங்கேயும் போகாது, ஊதும்போது வாய்க்கு வரும், அப்பவும் கை பிடிச்சிட்டு இருப்பான், ஊதி முடிச்ச உடனே இடக்கைக்கு போடும். அப்போ எம்பெருமானை விட்டு என்னைக்குமே சங்கு பிரியறதில்லை. சக்கரமாவது சில காலம் பிரிஞ்சு திருப்பி வந்து கூடுறது, இந்த பிரியறது கூடுறதுங்கிறது சக்கரத்துக்கு தானே இருக்கு, தவிர பிரிவுங்கிறது சங்குக்கு எப்பவுமே இல்லை. அதனால இங்கே சங்கத்தை உத்கோஷிக்கிறா ஆண்டாள். இதனாலதான் சரி இதை அங்க சொல்ல வேண்டாம், இங்க நம்ம சுவாபதேசம் சொல்லும்போது, ஏன்னா இதுல சுவாபதேசத்தினுடையதான் ஜாஸ்தி இருக்கிறதுனால இங்க எடுத்துட்டேன். ஆங்கு மலரும் குவியுமாலும் திவாய் ஓங்கு கமலத்தின் ஒன்போது ஆங்கத் திருகி சுடரன்னும் வெண் சங்கம் வானில் பகருமதி என்னும் பார்த்துன்னு அந்த சங்கமும் சக்கரமும் இருக்கிறத அழகா ஆழ்வாரும் அதாவது மூணாம் திருகந்தாதியிலே சொன்னாருங்கிறத பார்த்தோம். செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார்னா, சேஷத்துவ ஞானமுடைய பிரபன்ன அதிகாரிகள் எல்லாரும் தங்கள் தங்கள் சன்னதியிலே திருவாராதனம் பண்றதுக்கு போனான்னு அர்த்தம். ஏன்னா சங்கத்துனியோட திருவாராதனத்தை ஆரம்பிப்பா ஒண்ணு, ரெண்டாவது எம்பெருமானுக்கு திருமஞ்சனம் பண்ணும் போதும் அந்த வலம்புரி சங்கால தானே தீர்த்தம் முதலானவர்களை சேர்க்கிறா, அதனால அந்த செங்கல் பொடி கூரை வெண்பல் தவர்த்தவர் தங்கள் தங்கள் திருக்கோயில்ல சங்கிடுவதற்காக போறார்னு. எங்களை முன்னம் எழுப்புவான்வாய் பேசும் நங்காய் எழுந்திராய், எங்களெல்லாம் நான் முன்னாலேயே வந்து உங்களை எழுப்புறேன்னு வீராப்பு பேசினாலேன்னு பார்த்தோமாங்க. இங்கே நாங்கள் அபேட்சிக்கும் முன்பே ஞானிகளாகும்படி சீசூக்திகளை அருளும் பூர்த்தியை உடைய ஆச்சாரியால் பாகவதர்களை இங்கே சொல்றது, அவளை எழுப்புறது. அதனால எங்களை முன்னம் எழுப்புவான்வாய் வேசும் நங்காய் எழுந்திராய், நமக்கு ஆச்சாரியர் உபதேசம் ஒன்றும் பண்ண வேண்டாம், அவளுடைய கிருபா கட்டாட்சம் அந்த கருணையோட ஒரு பார்வை நம்மளை பார்த்தா போறோம், நமக்கு ஞானம் தானா வந்துடும், அதுக்காக உபதேசம் பண்ணி காலக்ஷேபம் பண்ணி அந்த நேரத்தை வீணாக்கி சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவளுடைய அருட்பார்வை இருக்கே அந்த கடைக்கண் பார்வை நம்ம மேல கிஞ்சிப்பட்டாலே போறோம், நமக்கு தானா ஞானமானது அப்படியே மேல பொங்கி பொங்கி வரும். நானாதாய் சொல்லும் செயலும் ஒன்னா இல்லைன்னா வெக்கப்படணும். அதனால நானாதாயின வெட்கப்படாதவளே லஜ்ஜையே இல்லாதவளேன்னு அங்க சொன்னோமா, இங்கே எப்ப வெக்கப்படணும், சொல்ல காட்டிலும் செயல் வேறு விதமாக இருந்தால் நாம வெட்கப்படணும். இங்கே வெட்கப்படாதவளேன்னா சொல்லும் செயல் திரிகரண சுத்தி உள்ளவளே, உள்ளம் உரை செயல் அந்த மூணும் ஒரே நேர்கோட்டில் இருக்கு. ஏன் அவ ஏற்கனவே ஆழ்வார் சாச்சாரே உள்ளம் உரை செயல் உள்ளையும் முன்னையும் உள்ளி கெடுத்து இறை உள்ளில் ஒடுங்கி, அந்த இறை உள்ளில் ஒடுங்கியவர்கள் நாம். அதனாலே அந்த அப்படிப்பட்ட அந்த பாகவதோத்தமர்களுக்கு ஆச்சாரியர்களுக்கு மனசுல ஒன்ன நினைக்க மாட்டா, வாயால வேற ஒண்ண சொல்ல மாட்டா, வேற ஒண்ண செயல்படுத்த மாட்டா, எதை மனசால நினைக்கிறாளோ அதையே வாயால சொல்லுவா, எதை மனசால நினைச்சு வாயால சொன்னாலோ அதையே செயலாக்குவா. அப்படி த்ரிகரண சுத்தின்றாலே அது உடையவா. நான் உடையாய் பகவத் ஸ்தோத்ராதிகளையும் திவ்ய பிரபந்தத்தையும் வேத வேதாந்தங்களையும் ஓதும் நாவுடையவர்களே, இவர்கள் இப்படி பண்றதாலே ஞானம் உண்டாரதான். அதனாலே சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை தங்களுடைய ஸ்தோத்திரங்கள் மூலமாக அவர்கள் துதிக்கிறார்கள், ஏற்றுகிறார்கள். சரி, ஞானம் வந்ததுக்கு அப்புறம் நாம பண்ண வேண்டியது என்ன கேட்டார் சுவாமி தேசிகன். ஞானம் உண்டால் செய்வதன் நம்ம ஞானம் வந்துடுத்து என்ன என்ன பண்ணணும். ஏதத் சாமதாயம் நாஸ்தே ஹாவு ஹாவு ஹாவு அஹமன்னம் அஹமன்னம் அஹமன்னம் அஹமன்னாதோஹமன்னாதோஹமன்னாதான் அந்த எம்பெருமான சமாதானம் பாடி நாமே சந்தோஷிப்பிக்கிறது தான். அவன் சந்தோஷிக்கிறானோ இல்லையோ அந்த சமாதானத்தினாலே நாம அப்படியே நெக்குருகி போயிடுறோம். நாம நெக்குருகிறத பார்த்து எம்பெருமான் புலகாங்கிதம் அடைகிறானா. அதனாலே ஞானம் உண்டானால் செய்ய வேண்டியது என்ன, சமாதானம் பாடுறது தான். அந்த திருவாய்மொழியை பாடுற சமாதானத்தினுடைய இது என்ன, இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய ஒரு விரிவுதானே திருவாய்மொழி. அந்த சமாதான இந்த சாமவேதத்தினுடைய சிறந்த உபனிஷத்து சாந்தோக்கிய உபனிஷத்து. அந்த சாந்தோக்கிய உபனிஷத்து தானே திருவாய்மொழி சொல்றது. அதனால திருவாய்மொழியை நாம பாடினாலே சமாதானம் பாடினதா, அந்த சமாதானத்துல எம்பெருமான் அப்படியே மயங்கி போடுறான். அதனால திருவாய்மொழி பாடுகிறார்கள் ஆச்சாரியர்கள் பாகவதோர்த்தமர்கள்னு வச்சுக்கணும். நாவுடையாய், இந்த நாவுடையாய்ங்கிறதுனாலே நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை யோக திசையிலே அதிகரித்து அதை அதாவது நம்மாழ்வார்த்திலிருந்து பெற்று அதை தன்னுடைய சிஷ்யர்களான மேலையகத்தாழ்வான் கீழையகத்தாழ்வான் என்ற இரண்டு மருமகன்களுக்கும் அதாவது சகோதரினுடைய பிள்ளைகள் அவளுக்கு இன்னிசையோட ராக பாவ தாளத்தோட அபியசித்தி கொடுத்தாரே நாதமுனிகள். அந்த நாதமுனிகளை இந்த பாசுரமானது சூச்சிப்பிக்கிறது. அதனாலதான் ஸ்ரீமன் நாதமுனையே நமஹாங்கிற அந்த வாக்கிய குரு பரம்பரையினுடைய அந்த நாதமுனியை சொல்றது இதுன்னு பெரியவா ஒரு நிர்வாகம் பண்றா. சுவாமி தேசிகனும் தன்னுடைய யதிராஜ சப்தத்திலே நாதேன முனிநாதேன பவேயம் நாதவானஹம் யஸ்ய நைகமிகம் தத்வம் ஹஸ்தாமலகதாம் கதம். அதி அற்புதமா ஒரு ஸ்லோகம் என்றார். ரகசத்திரேசாரத்திலேயும் அந்த குரு பரம்பரை அனுசந்திக்கு வரும்போது அந்த நாதமுனிகளை நமக்கு ஆச்சாரியா இருக்கிறதுனால நமக்கு இந்த நானிலத்திலையும் யாரும் சமமில்லேன்னு மாறு தட்டுறார். வைஷ்ணவன் எப்பவுமே அடக்கமா தாசோஸ்மி அடியேன் எதுக்கும் லயக்கில்லைன்னு தன்னை நைச்சானுசந்தானம் பண்ணிக்கணும். அப்படி பண்ணின அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி நாம் பெரியோ மல்லோம் நன்னும் தீதும் நமக்கு உபதேசம் பண்றவார்க்குன்னு அவாழன் அடுவோமேனெல்லாம் சொன்ன சுவாமி தேசிகன் இங்க மாறுதட்டிக்கிறார். என்னன்னு மாறுதட்டிக்கிறார், காலம் வலம்புரி என்ன நற்காதல் அடியவர்க்கு தாளம் வழங்கி தமிழ் மறை இன்னிசை தந்தவள்ளல் மூளும் தவநெறி மூட்டிய நாத முனி கழலே நாளும் தொழுதெழுவோம் நமக்கு ஆர் மாநிலத்தேன்னரே. அந்த ஆச்சாரிய பரம்பரையிலே நாதமுனிகளை நாம் அந்த பிரபன்ன சந்தானராக கொண்டுள்ளோம். என்ன பிரபன்ன சந்தான கூட்டஸ்தரான அந்த நம்மாழ்வாருடைய சிஷ்யராக கொண்டுள்ளோம். அதனால எங்களுக்கு சமானமா இந்த லோகத்துல யாருன்னு மாறுதட்டுறாரு பாருங்க. அது ஒவ்வொரு வைஷ்ணவனும் மாறுதட்டணும். ஏன்னா எங்க ஆச்சாரியாவோட வசந்தவா, எங்க சம்பிரதாயம் அவ்வளவு சக்தியான சம்பிரதாயம் அப்படின்றதுல அவ்வளவு ஒரு அத்தியவசாயம் இருக்கணும், அவ்வளவு விசுவாசம் இருக்கணும் நம்ம சம்பிரதாயத்துல. அததான் இங்கே சுவாமி தேசிகன் ஸ்பஷ்டமா காட்டுறார். எங்களை முன்னமெழுப்புவான் வாய் பேசும் நங்காய் அப்படின்றது சாக்ஷாத் நம்மாழ்வாரையே எழுப்புறது. ஏன்னா செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்னு எங்கே கிடக்கும்னு முதலகவி ஆழ்வார் கேட்க, அது அத்தை தின்னு அங்கேயே கிடக்கும்னு சொன்னாரோனோ, அதனால அந்த எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும், அது வரைக்கும் ஒரு வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசல, அந்த புளிய மரத்து கொந்தடியில சாப்பிடல இது பண்ணல அப்படியே உக்காண்டிருக்காரு. இவர்கிட்ட வந்து ஒரு கல்ல தூக்கி போட்டு இவருக்கு சரணம் ஏற்படுறத பார்த்து அவர்கிட்ட ஒரு கேள்வியை கேட்கிறார் மதுராழ்வார், மதுரகவி ஆழ்வார் அதுக்கு பதில் சொல்றார். இதுதான் வாயை திறந்து அவர் சொன்னதா நம்ம குரு பரம்பரையில நமக்கு தெரிகிறது. அதனால இந்த சேஷத்துவ குத்தி இருக்கே, தெரிதல் நினைதல் எண்ணலாக திருமாலுக்குரிய தொண்டர் தொண்டன் ஊர் சடகோபன் தெரிய சொன்ன ஓராயுரத்துழைப்பத்தும் உரிய தொண்டராக்கும் உலகம் உண்டார்க்கேன்னு அந்த உலகம் உண்ட பெருவாயனான எம்பெருமானுக்கு நாம் உரிய தொண்டனாக வேணுமேயானால் ஆறாம்பத்து ஒன்பதாம் திருவாய் உலகமுண்ட பெருவாயானுங்கிறத அந்த பத்தாம் திருவாய்க்கு முதல் திருவாய் மொழி. அதுல தெரிதல் நினைதல் என்னாலா திருமாலுக்கு உரிய தொண்டர் தொண்டர் தொண்டன் சடகோபன் இப்படி பிரித்திய பிரித்திய பரிச்சாரக பிரித்தியன்னு பிரசேகராழ்வார் சாயிச்ச மாதிரி இவரும் தன்னை அவ்வளவு நீச்சபாவத்தோட எம்பெருமானுடைய பக்தனுக்கு தொண்டன், அவனுக்கு தொண்டன், அவனுக்கு தொண்டன் அடியேன் அப்படின்னு சொல்றதான இந்த நப்பின்னைகளை ஏழை இருக்குதுன்னு எத்தனையோ இந்த நம்மாழ்வாரை பத்தி சொல்லிண்டே போயின்னு இருக்கலாம். இந்த கிருஷ்ண சேஷ்டத்துல ஆழங்கால் பட்டு ஆறு காலம் ஆறு மாச காலம் மூச்சு அடைந்து விழுந்தார். பத்துடையடியவற்கெளியவன் பிறர்களுக்கரிய வித்தகன் மலர் மகள் விரும்பும் நம்மரும் பெறலடிகள் மத்துரு கடை வெண்ணெய் கிளவினில் உரையாப்புண்டு எத்திடம் முரளினோடு இணைந்திருந்து ஏங்கிய எளிவே கிளவினில் உறவிடை ஆப்புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்திருந்து ஏங்கிய எழிவேன்னு. ஐயோ பரபிரம்மத்தை நம்மளுடைய சம்சாரக்கட்டெல்லாம் நீக்கின்றவன அந்த தேவகி வசுதேவருடைய அந்த ஜெயில் கட்ட அவுத்தவனுக்கு தான் கட்டுப்பட்டானா? அதுவும் இடக்கை வழக்கை தெரியாத கேவலம் ஒரு பொம்மை நாட்டி யசோதகையினாலே கட்டுப்பட்டானா? எத்திரம்னு மோகிச்சு விழுந்தாராம் ஆறு மாசம். அது எப்போதுமே நம்ம ஆழ்வார் ஏக சிந்தையராய் அந்த எம்பெருமானே கதியின்னு இருக்கிறவர். நாகனை மிசை நம்பிரான் சரணே சரண் நமக்கென்னு நாள்தொறும் ஏக சிந்தையனாய் குருகூர்ச்சடகோபன் மாறனாக நூற்ற வந்தாதியாயுரத்துள் இவையும் ஓர் பத்தும் வல்லார்கள் மாகவைகுந்தத்து மகிழ்வெய்துவரேன்னு. அந்த மகிழ்வை நாம் ஸ்ரீவைகுண்டத்திலே பெற வேணுமானால் ரொம்ப அவசியம் எதுன்னா சனாதி பண்ணிக்கணும். ஏக சிந்தையா எம்பெருமான் நம்மை காப்பாற்றுவான் அப்படிங்கிற விசுவாசத்தோட இப்போ சரணாகதிக்கு அஞ்சு அங்கம், அதுல ஆனுகூல்ய சங்கல்பம் பிராத்திகூல வர்ஜனம் மகாவிஸ்வாசம் கார்பண்யம் கோபித்துரு வரணும். இந்த கடைசி ரெண்டு கார்பண்யம் கோபித்துரு வரணுமோ பிரபத்தி பண்ணிக்கிற சமயத்தில் விஷயம் போடும், அதுக்கப்புறம் அது வேண்டியதில்லை. மீதி மூணு இருக்கே அது உத்தரகத்தியத்திலையும் அனுஷ்டேயம். ஒரு ஒரு பிரபன்னனும் அதாவது பிரபத்தி பண்ணிட்டு இன்னும் அவன் வந்து மோட்சத்துக்கு போல, அவன் இங்க இருக்கிற வாழ்நாள் வரை உத்தரகிருத்தி இதை பண்ணிட்டு இருக்கானா, அவனுக்கு எதுன்னா இந்த மூணு முக்கியம். இந்த மூணுல ஆனுகூல்ய சங்கல்பம் பிராத்திகூல வர்ஜனத்து கூட ஏதோ ஏற்ற குறைச்சல் இருந்தா பகவான் ஏற்று நோடுறான் பிரபத்தி பரிசுடுறது. அது ஏதோ கொஞ்சம் லகுதண்ட கஞ்சா போதி கணா போதி லட்சத்திரே சாத்து சாகிக்கிறாரு. அது மாதிரி ஏதோ ஒரு கண்ணழிவு காலழிவு கொடுத்து இவனுடைய பிரபத்தி பாழாகாதபடி இவனை காப்பாத்தி விடுறான். ஆனா இந்த விசுவாசம் குறைஞ்சுதுன்னு வச்சுங்கோ, அதாவது இந்த எம்பெருமான் மோஷம் கொடுப்பானோ கொடுக்கலையோ பண்ணா இது பண்ணிட்டோம் அப்படின்னு இதர தெய்வங்கள் காலில் போய் விழுறதோ, இல்ல பிரபத்தியை ஒரு தரம் பண்ணிட்டோ அதுக்கு மேல வேற எதையாவது அபியசிக்கிறது மோக்ஷத்துக்காக, மோக்ஷ பிரயோஜனத்துக்காக வேற ஒன்ன பண்ணானோ எவனாவது, இந்த பிரம்மாஸ்திரம் ஒருத்தனை கட்டிவிடுத்துன்னு வச்சுங்க, பிரம்மாஸ்திரம் பிரயோகத்தான் ஒருத்தனை கட்டிவிட்டான்னா அதுக்கு மேல ஒரு கட்டு போட்டா பிரம்மாஸ்திரம் நிலநிற்காது, அது கூடும். இந்திரஜித்து பிரம்மாஸ்திரத்தினால ஆஞ்சநேயரை கட்டினான், அவரும் பிரம்மாவனுடைய வரத்தினாலே கட்டுப்பட்டார். கட்டிப்பட்ட உடனே இந்த ராட்சசர்கள்லாம் என்ன பண்ணுது, அந்த கொடி கயரெல்லாம் போட்டு மேலே கட்டித்து அப்பவே தள்ள அடிச்சுட்டான் இந்திரஜித்து. ஐயோ இவ்வளவு நான் பிரயாசப்பட்டது வீணா போயிடுத்தேன்னு. அந்த மாதிரி ஆஞ்சநேயர் அப்பவும் கட்டுப்பட்டுதான் நடிச்சார். ஏன்னா ராவணனை பார்க்கணும், அவனுக்கு புத்தி சொல்லணும்னு அவருக்கு எண்ணம், அதனால கட்டுப்பட்டதா அவர் ஒரு நடிப்பை அங்கே நமக்கெல்லாம் வெளிப்படுத்துகிறார் சுந்தரகாண்டத்தில். இப்படி இந்த ஏக சிந்தையராய் பெருமாளே சர்வமும் நினைச்சுட்டு இருக்கிறவர் நம்மாழ்வார். சர்வமும் கண்ணனேன்னு தன் சிஷ்யனும் ஆகணும்னு நினைக்கிறார். அது தான் ஊர்லேயே அப்படியே இருக்கணும்னு பார்க்கிறார். உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமானன் எங்கே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள்ளவன் சீர்வளமிக்கவன் ஒரு வினவி திண்ணமென் இளமான் புகுமோர் திருக்கோளூரேன்னு அந்த திருவாய்மொழி 6-7 திருவாய் முதல்லவே அந்த திருக்கோளு. இதுல இந்த உண்ணும் சோறு பருகு நீர் தின்னுங்கத்தில எல்லாம் கண்ணன், அதாவது தாரக போஷக போக்கியாதிகள் எல்லாம் பெருமாளேன்னு எந்த ஊர்ல சொல்றாருன்னா தன் சிஷ்யம் ஊர்ல போய் சொல்றார். திருக்கோளூர் மதுரகவி அவதார ஸ்தலம், அங்க போய் திண்ணமின் இளமான் புகுமோ திருக்கோளூரேன்னு அங்கே தன் சிஷ்யனுடைய ஊரை பிரகாசப்படுத்துறார். இப்படி நம்மாழ்வார்னு ரொம்ப ரசமா சொல்லுவார் ஹரிவார். அந்த தோழிவையை ஒரு ஒரு ஆமா வந்து எதுக்கு தோழிகள் எழுப்பின் இருக்கா இப்போ, நீராட்டத்துக்கு. அந்த நீராட்டத்தை சொல்றார். காலை வையோர்க்கு முன்னோட்டு கொடுத்த பங்குள் குறும்பர் மாலை வையோன் படவையகம் பாவுவர் அன்னகண்டும் காலை நல் ஞானத்துறை படிந்தாடி கண்போது செய்து மாலை நாவில் கொள்ளார் இணையாரவன்மைப்படியேன். திருவிருத்தத்தில் 93 பாசுரம், அத்தியற்புதமான பாசுரம். காலை வெய்யோர்க்கு முன்னோட்டு கொடுத்த கங்குல் குறும்பர், குறும்பர்னா திருடம், கங்குல்னா ராத்திரி. இந்த ராத்திரிங்கிற திருடன் இருக்கானே இரவெனும் திருடன், அவன் என்ன பண்ணானா காலை வெய்யோர்க்கு முன்னோட்டு கொடுத்த, அப்போ காத்தால கீழ் திசையில அதாவது கிழக்கு திசையில சூரியன் உதயமாறான். உதயமாகும்போது இந்த இருட்டுங்கிற திருடன் ஒரு பெரிய சல்யூட் அடிச்சானாம். இப்போ இங்கிலீஷ்ல சல்யூட்னு இருக்கணும், அதுக்கு நல்ல தமிழ் பதம் ஈக்குவலன் டேர்ம் எதுன்னா தமிழ்ல முன்னோட்டு. காலை வெய்யோர்க்கு முன்னோட்டு கொடுத்த கங்குல் குறும்பர் மாலை வெய்யோன் பட, மேல் திசையில போய் மலையில அந்த சூரியன் அஸ்தமிச்சுடுறான் மறைஞ்சுடுறான். மறைஞ்ச உடனே வையகம் பாவுவர் இந்த கங்குல் குறும்பர் இருக்கார, அவ இந்த உலகம் முழுக்கையும் தன் ஆளுகை கொண்டு வந்துருவாளாம். அப்படின்னா எல்லாம் இருட்டா போடும், இந்த இருட்டு பறவை போடும் எங்கேயும். இப்படி காத்தால சூரியத்தில் இந்த இருட்டு போயிடுறது, சூரிய அஸ்தமனானா இருட்டு வந்துடுறது. இதை பிரதி தினமும் நாம பார்க்கிறோமோனோ, பார்க்கறேடா இல்லையான்னு கேட்கிறார் ஆழ்வார். காலை நல் ஞானத்துறை படிந்து ஆடி கண் போது செய்து மாலை நாவில் கொள்ளார் நினையார் அவன்மைப்படியேன்னு முதல் 2 வரியிலாறு திருஷ்டாந்தத்தை சொல்லி 2வது வரியினாலே நமக்கு அறிவுறுத்துகிறார். அந்த ஆச்சாரியாள் இதுல காலக்ஷேபம் பண்ணி காலை நல் ஞானத்துறை படிந்து ஆடி கண் போது செய்து மாலை நாவில் கொள்ளார். அந்த எம்பெருமானான திருமாலை தங்களுடைய நாவிலே கொள்ளாதவர்கள், அவனுடைய உண்மை நிலையை ஒரு காலும் நினைக்காதவர்களேன்னு. அப்படி இப்போ ஞானத்துறை படிந்தாடின்னா அதுக்கு அதி அற்புதமா ஆச்சாரியார் அர்த்தம் பண்ணுவார். ஒரு நதியிலே பிரவாகம் போறது, அந்த பிரவாகத்தில் அப்படியே இறங்கினோம்னா எவ்வளவு ஆழம்னு தெரியாது, அது 8 அடியும் இருக்கும் 10 அடியும் இருக்கும் இறங்கின உடனே. அப்போ இவனுக்கு நீச்சல் தெரியலன்னா ரொம்ப கஷ்டம், அதுவும் ரொம்ப வேகமா சுழிச்சுன்னு ஓடுற ஆறா இருந்தா என்னன்றது. அதுக்காக என்ன பண்ணுவா, கரையிலேந்து சரிச்சு சரிச்சு அது படித்துற கட்டியிருப்பா. அப்போ முதல்ல கணுக்கால் வரை, முதல்ல பாதம் நனையும், அதுக்கப்புறம் கணுக்கால், அப்புறம் முழங்கால், அதுக்கப்புறம் தொடை, அப்புறம் இடுப்புன்னு வரிசை. நமக்கு எவ்வளவு ஜலத்துல நம்ம தீர்த்தாமணும் தெரியுமோ அப்போ படிப்படிப்படியா இறங்கி தீர்த்தாமடலாம். அதுக்கு படித்துறைன்னு சொல்லுவா இல்லையா. அந்த மாதிரி இவனுக்கும் இவனுடைய ஞானம் எவ்வளவு அதுக்கு ஏத்த மாதிரி ஆச்சாரியால் சொல்லி கொடுப்பா. இப்போ எலிமெண்டரி ஸ்கூல்ல ஒரு மாதிரி இருக்கும், ரொம்ப போர்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப கொஞ்சமா இருக்கும், அந்த வயசுக்கு பிடிபடுற மாதிரி இருக்கும். அதையே மிடில் ஸ்கூல்ல இன்னும் ஜாஸ்தி, ஹைஸ்கூல்ல இன்னும் ஜாஸ்தி, காலேஜில் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறத நாம பாக்குறோம் இல்லையா. அதே மாதிரி இங்க ஞானத்துறை வெடிகிறது எப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆத்து பிரவாகத்தில் இவனை அடிச்சுன்னு போயிடப்படாதபடிக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அவனை இழக்கி விட்டு அவனுக்கு நல்ல அறிவை புகட்டி. என்ன அறிவுன்னா அத்தியாத்ம ஞானம். சாதாரண இந்த சயின்ஸை பத்தியோ மேத்தமேட்டிக்ஸை பத்தியோ லாங்குவேஜை பத்தியோ ஞானம் இல்லை, அவனுக்கு எம்பெருமானை பத்தி அத்தியாத்ம சாஸ்திர ஞானம். அந்த ஞானத்தை கொண்டு அதனாலே அவன் அந்த எம்பெருமான் திருமாலை தன்னுடைய நாவிலே கொள்வான். அப்படி கொள்ளாதவன் அந்த எம்பெருமானை உண்மையாக நினைக்கவில்லை, அறியவில்லை அப்படின்னு தான் அர்த்தம்னர். நானாவாய் நாவுடையாய் நானாதாய்னாலும், அப்போ நானாதாய்ங்கிறத திருவாய் மொழியில ரொம்ப ரசமா சொல்றார். சேர்வன் சென்று என்னுடை தோழி மீறுகாள், அன்னையர்கள் என்னை தேற்ற வேண்டா, நீர்களுக்கிறைக்கின்னது என்னிதற்கு, நெஞ்சும் நிறைவும் எனக்கு இங்கு இல்லை, கார்வண்ணன் கார்கடல் ஞாலமுண்ட கண்ணபிரான் வந்து வீற்றிருந்த ஏர்வளவொன் கழனிப்பழன தென்திருப்பேர இன்மாநகரேன். அந்த தென்திருப்பேரைங்கிற அந்த நவதிருப்பதியில் ஒன்று இருக்கே, அதை அத்தி அற்புதமா இங்கே கொண்டாடுறார். அத நானாதாய் வெக்கமில்லாதவளே, எதுக்கு பெருமாள் சேவைக்கு வெக்கம் வேணுமா என்ன. சேர்வன் சென்று என்னுடை தோழி மீறாள், அன்னையர்கள் என்னை தேற்ற வேண்டா, நான் ஒன்றும் தப்பு பண்ணல, என்ன ஒன்றும் நீங்க ஒன்றும் சமானம் சொல்ல வேண்டாம், என்னை ஒன்றும் தேற்ற வேண்டாம், நீர்களுக்கு இறைக்கின்றது என் எதற்கு, இதுக்கு போய் ஏன் பண்ற, நெஞ்சும் நிறைவும் எனக்கு இங்கு இல்லை, என் நெஞ்சம் நிறையல, அப்புறம் என் மனசுல பிடிச்சவனோட நான் போறேன் அந்த எம்பெருமானோட, இங்கே எனக்கு நிறைவில்லே. கார்வண்ணன் கார்கடல் ஞாலமுண்ட கண்ணபிரான் மனசு, அவன் என் மனசு அவனை நோக்கி தான் போறது. இதை சொல்றதுல எனக்கு வெக்கமே ஒன்றும் கிடையாது, நான் எதுக்கு வெக்கப்படணும், என் மனசுல ஒரு நல்ல விஷயத்தை நான் நினைக்கிறேன், அந்த நல்ல விஷயத்தை நினைக்கிறத நான் மற்றவாள்கிட்ட சொல்றதுக்கு அம்மாட்டியோ தோழிகள்ட்டையோ சொல்றதுக்கு நான் ஏன் வெக்கப்படணும்னு கேட்கிறாரே. அதுதான் நானாதாய் நாவுடையாய் சொன்னால் விரோதமிது, ஆகிலும் சொல்லுவன் கேள்மினோ, என்னாவில் இன்கவியான் ஒருவர்க்கும் கொடுக்கிலேன், தென்னாதனாவென்னு வண்டு முரல் திருவேங்கடத்து, என்னானை என் அப்பன் எம்பெருமானுடனாகவே. சொன்னால் விரோதம் இது, சொன்னா கோச்சிப்பேள், இருந்தாலும் என்னால சொல்லாம இருக்க முடியல, சொல்றேன், கேட்டுங்கோ. என் நாவிலே ஒரு கேவல மனுஷனே இந்திரன் சந்திரன்னு ஆடமாட்டேன். அதை எம்பெருமான தவிர வேற ஒத்தர இதர சுத்திர தெய்வங்களையோ அல்லது காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு வேற ஒரு மனுஷனையோ ஒரு காலும் பாடமாட்டேன். அது தென்னாதனாவன்னு அந்த வண்டுகள்லாம் ரீங்காரம் பண்றதே அந்த திருவேங்கடம், என் அப்பன் அந்த மலையப்பன் இருக்கானே எம்பெருமான், அவனை மட்டுமே நான் பாடுவேன் அப்படின்னு அங்கே என்னுடைய நாவு படைத்த பயன் அந்த எம்பெருமானை பாடுவதே, அந்த எம்பெருமானின் ஸ்தோத்திரங்களை சொல்லுவதே அப்படின்றத ரொம்ப ஸ்பஷ்டமா நம்மாழ்வார் காண்பிக்கிறதுனால இந்த நம்மாழ்வாரை எழுப்பும் பாசுரமாக இது அமைந்ததுன்னு சொன்னா அதிலே மிகையில்லை. இப்படி கிஞ்சித் அனுபவிச்சோம் நம்மாழ்வாருடைய அந்த பாசுரங்களுடைய நேர்த்தியை. இதை இந்த பாசுரத்துக்கு ஏதோ ஓரளவுக்கு ஒரு அர்த்தமா வச்சுக்கணும்னு பாகவதத்தமாழ்லாம் பிரார்த்திச்சுண்டு அமைகிறேன். சதமகமணி நீலாச்சாருதல்ஹாரஹஸ்தா ஸ்தனபரண மீதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்து அழகவனிதாவி வீராகிருஷ்டநாதா விலசதி கிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானா ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தர்யை போதாயை நித்யமங்களம்.